ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவும் நம சிவாய சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவும் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி ஹரவும் நம சிவாய சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவும் நம சிவாய சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய நம நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனை போற்றி சிவ ஓம் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி அற ஓம் நம சிவாய ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி சிவ ஓம் நம சிவாய இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி ஹர ஓம் நம சிவாய மணிமயமாகிய மந்திர மலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலனே போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி சிவ ஓம் நம சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரணா போற்றி ஹர ஓம் நம சிவாய அருணை நகர சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமஸ் சிவாய நமஸ் சிவாய ஓம் நமஸ் சிவாய வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி சிவ ஓம் நம சிவாய தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனே போற்றி ஹரவும் நம சிவாய. மோன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய. ஞானம் வழங்கி நத்கதி அருளும் நந்தி வாகனா போற்றி ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய. நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி ஹரவும் நம சிவாய. ரமண முனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய. இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈச மகேச போற்றி ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி சிவவும் நம சிவாய. ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய. கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச்சுடரே போற்றி சிவவும் நம சிவாய. தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோனாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய. பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரனே போற்றி ஹரவும் நம சிவாய. சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய. வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. மாதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவ ஓம் நம சிவாய. வேதியர் போற்றும் வெஞ்சட இறைவா வேத பொருளே போற்றி ஹர ஓம் நம சிவாய. நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி சிவ ஓம் நம சிவாய. வேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அடிமுடி இல்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய. அம்மையப்பனாய் அகிலம் காக்கும் அமுதீஸ்வரனே போற்றி ஹர ஓம் நம சிவாய. விடயாம் காளை வாகனம் ஏறி விண்ணில் வருவாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய. வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனே போற்றி சிவ ஓம் நம சிவாய. ஔஷத மலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி ஹர ஓம் நம சிவாய. பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய. தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.